தூக்கம். தூக்கம் வென்றவர் தரணியிலே யாரு? தூக்கம் துரத்தும் கனவுகளும் உண்டு. உடலோடு மனதிற்கும் ஓய்வே தூக்கம். துக்கங்கள் நிறைய தூக்கம் இழக்கிறேன். துக்கம் இன்றி தூங்குவோம் கல்லறைகளில்.